கண்மண் பாடகன் சங்கதி நீரை கேட்பதால் நெஞ்சிலோர் நிம்மதி நாள் முழுதும் பார்வையில் நான் எழுதும் ஓர் கதையை உனக்கென நான் கூற கேடடி கண்மண் பாடகன் சங்கதி கேட்பதால் நெஞ்சிலோர் நிம்மதி.